தலைவா, நீ சொல்லும் சொல்லில் இந்த பாடை வெல்லும் தலைவா. சொல்லு தலைவா, நீ சொல்லும் சொல்லில் இந்த பாடை வெல்லும் தலைவா. சொல்லு தலைவா, நீ சொல்லும் சொல்லில் இந்த பாடை வெல்லும் தலைவா. சொல்லு தலைவா, நம் மண்ணை விட சொந்தம் எது சொல்லு தலைவா. பத்து மாசம் வரைதானே தாய்மணியில சுமந்திருப்பா, நித்தம் சுமக்கு திந்த நாடு இந்த நன்றி கடன் யார் மறப்பா. சொல்லு தலைவா, நீ சொல்லும் சொல்லில் இந்த பாடை வெல்லும் தலைவா. சொல்லு தலைவா, நம் மண்ணை விட சொந்தம் எது சொல்லு தலைவா. தலைவா ஏறு நம் ஊரை கொஞ்சம் பாரு, ஊரு சனம் தூங்குது பாரு தலைவா. நம்ம நம்பி தூங்கு இந்த நாடு தலைவா. உத்தரவு போடு நீ ஓரம் நின்னு பாரு, அப்படத்தை நொறுக்குற நேரம் தலைவா. அதுக்குள்ள வெற்றி வந்து சேரும் தலைவா. குடு குடு வயசுல இறந்தா இங்க எரிப்பதும் புதைப்பதும் வழக்கம். தாய் மண்ணுக்கு உசுரள்ளி கொடுத்தா நம்ம தேசிய கொடியுடன் வணக்கம். உயிர் மூச்சு இந்த நாடு, இதை நாம் மறந்தால் பிழைப்போமா. ஜெய் ஹிந்துன்னு சொல்லு, ஜெய் ஹிந்துன்னு சொல்லு, நாம் உலகத்தை வென்று வரலாம். சொல்லு தலைவா, நீ சொல்லும் சொல்லில் இந்த பாடை வெல்லும் தலைவா. சொல்லு தலைவா, நம் மண்ணை விட சொந்தம் ஏது சொல்லு தலைவா. தலைவா தலைவா. வாழ்க வாழ்க இந்துஸ்தானம், வாழ்க பல்லாண்டு. இந்து கிறிஸ்து இஸ்லாம் மார்க்கம் சேர்ந்த பொன்னாடு. கங்கை யமுனை கிருஷ்ணா வைகை எங்க தாய்ப்பாறு. ஆஹா, சொல்லு பகை கோட்டை எங்க சொல்லு. கோட்டையெல்லாம் இடிச்சு பல்வளக்கலாம், கோட்டை நின்ன இடத்துல எழுவதைக்கலாம். பாடு சிந்து பாடு, நீ பாரதத்தை பாடு. அர்ஜுனருக்கு தேர் நடத்தும் கண்ணனாகி வா. ஆமை கொண்ட ராஜராஜ மன்னனாகி வா. தேசிய கொடிக்கொரு கயிறாய் நம் நரம்புகள் அறுத்தே கொடுப்போம். எரியிற தீயில தலைவா, நீ குதிச்சிட சொன்னா குதிப்போம். மண்மானம் தன்மானம் இரண்டும் எங்கள் உயிர் மூச்சு. ஜெய் ஹிந்துன்னு சொல்லு, ஜெய் ஹிந்துன்னு சொல்லு, நாம் வெட்டி கோடி நட்டு வரலாம். சொல்லு தலைவா, நீ சொல்லும் சொல்லில் இந்த பாடை வெல்லும் தலைவா. அட சொல்லு தலைவா, நம் மண்ணை விட சொந்தம் எது சொல்லு தலைவா. பத்து மாசம் வரைதானே தாய் மடியில் சுமந்திருப்பா, நித்தம் சுமக்கு திந்த நாடு இந்த நன்றி கடன் யார் மறப்பா. சொல்லு தலைவா, நீ சொல்லும் சொல்லில் இந்த பாடை வெல்லும் தலைவா. தலைவா தலைவா. சொல்லு தலைவா, நம் மண்ணை விட சொந்தம் எது சொல்லு தலைவா.